वेङ्कटनाथार्य कवितार्किकपेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि देवाधिनाथकमलाप्रथनेशपूर्वां दीप्तान्तरां मुकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्तिगुरुपङ्क्तिमहं प्रपद्ये. நாளைய தினம் மாசிமுக மகோத்சவம். அநேக திவ்ய தேசங்களில் மாசிமுக மகோத்சவம் பெருமாள் கண்டருள்றார். இருந்தாலும் இந்த உற்சவம் திருவிகேந்திரபுரத்துக்கே ஏற்றமான உற்சவம், தேவநாதனுக்கே உறுத்திடான உற்சவம். என்னாக்க சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின உற்சவம்ன்ற பெருமையை அடைந்திருப்பதால் இது வந்து சோமாசியாண்டான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் எழுந்தொழியிருந்தார், ஸ்ரீபாஷ்யக்காரர். அவர் இங்கே தேவநாதன் கண்டருளும் இந்த மாசிமக மகோத்சவத்துக்காக சில உபயங்களை பண்ணி அந்த சாஸ்திரமாக கல்வெட்டுலையும் பொறிச்சு வச்சிருக்கார். அதில் இது பெருமாள் சன்னதி திருவண்ணாழி பிராகாரத்தில் இந்த கல்வெட்டு இருக்கு. அதில் மாசிமுக மகோத்சவத்துக்காக அப்படின்னு அவர் எந்த பதங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்காரோ சிலாசாசனமாக, அந்த பதங்களை கொண்டே சுவாமி தேசிகன் இந்த உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இந்த பாசுரம் நவமணி மாலையில் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேசத்தாரில்லை என்னும் தெய்வநாயகர் வாசக்குழல் மாமலரால் மணவாழனார் வாசித்தழுமன் மதனகன் மன்மனத்தோப்பில் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே என்பதாக இந்த பாசுரத்துக்கு சம்போதனமாகவும் சம்புத்தியாகவும் ஒரு பாடம் பாடாந்தரம் உண்டு. அப்போ மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவிதே அப்படின்னு சேவிப்பார். இப்போ தேவநாதன் நாளைக்கு காலத்தால் நிச்சப்படி சாத்துவரெல்லாம் அனுப்பிற்பாடு தங்கப்பல்லக்கில் உபயநாச்சிமாரோட இந்த சன்னிதிலேருந்து புறப்பாடு கண்டருள்வர். நடுவில் சக்கர மண்டகப்படி அப்படின்ற ஒரு இடத்துல, சக்கர மண்டபன்ற இடத்துல மண்டகப்படி கண்டருளி ஒரு 10 நிமிஷம் அங்கே விசிராந்தியாக எழுந்தொழி இருந்துட்டு அங்கேருந்து நேராக சமுத்திரத்துக்கு எழுந்தொள்வர். அது அந்த ஊருக்கு பேரே தேவநாதன் பட்டினம் அப்படின்னே பேர். அதுதான் மருவி தேவநாம்பட்டினம் அப்படின்னு ஆயிருக்கு. அங்கே சமுத்திரத்தில் பெருமாள் எழுந்தருளி அங்கே தீர்த்தவேரர் திருமஞ்சனம் கண்டருள்வர். சமுத்திரத்தில் அவபிரசமாகும். கண்டருளி அங்கேருந்து புதுப்பாளையம்ன்ற சமுத்திர கிரகத்தில் இருக்கிற ஊரில் பெருமாள் எழுந்தருளி அங்கே ராஜகோபாலன் சன்னதி. இது வந்து இந்த ஸ்தல புராணத்தில் இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ண பிற்பாடு சிவனுக்கு கர்வம் ஏற்பட்டுதான், நாம தான் இந்த திரிபுரத்தை சம்ஹரித்தோம் அப்படின்றதாக. ஆனால் திரிபுர சம்ஹாரத்துக்கு அவர் ஒரு கருவி தான். ஏன்னா நாமெல்லாம் இப்படி ஜீவாத்மாவோ அதே மாதிரி அவரும் சேத்தனம் தானே. அப்போ இந்த திரிபுரத்தை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கச்ச, தேவதைகள்லாம் இது பண்ணச்ச, ஒவ்வொருத்தர் ஒரு சகாயம் பண்ணச்ச, யார் என்ன பண்ணாலும் அது போராது. தேஷாம் அசுராணாம் திஸ்ரப்புர ஆசன் அஜஸ்மயி அவமாதர ததா தஹரிணி அப்படின்றதாக தா தேவா ஜே துன்னா சக்ருவன். அதை ஜெயிக்கிறது தேவதைகளால் முடியல அப்படின்னு ஆரம்பித்து வேதமே இந்த விற்த்தாந்தத்தை சொல்கிறது. அது இந்த ஒரு ஸ்தல புராணத்துலேயும் இருக்கு. அப்போ என்ன பண்ணால் த இஷுகும் சமஸ்குருவத, திரிபுரத்தை எரிக்கும்படியாக பானத்தை சம்ஸ்காரம் பண்ணால் அக்னிமணீகம் சோமகும் சல்யம் விஷ்ணு தேஜனம், அக்னி கொளுத்துறதுக்காக இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தா கூட அதுல இருந்த தேஜஸாக இருந்தது, சக்தியாக கொளுத்துற சக்தியாக இருந்தது விஷ்ணு தேஜனம், பெருமாள் தான் அந்த அம்புனுடைய நுனியில கொளுத்தும் சக்தியாக இருந்து அந்த திருப்புர சம்ஹாரம் ஆச்சு. அப்போ யார் இந்த திருப்புரத்தை சம்ஹரிக்க போறதுன்னாக்க, அதுக்கு முன்னாடி சம்ஹாரத்துக்கு முன்னாடி தே ப்ருவன் கை இமாமசிஷ்டி, இந்த குரூரமான காரியத்தை பண்ணணும். யுத்தம்னாக்க யுத்த பூமியில் நடந்தாக்க யுத்தத்தில் கலந்துடுவாளுக்கு மட்டும்தான் மரணம்னு சம்பவிக்கும். ஆனால் இப்போ ஊரையே குளிச்சினாக்க அங்கே ஸ்திரீ பால வயோவிருத்தாள்லாம் இருப்பா, யுத்தத்துக்கே சம்பந்தப்படாதவா, அவளைதான் சேர்ந்து அழிச்சுடும். இப்படி குரூரமான காரியத்தை யார் பண்ணுவா, யார் பண்ண, யாருக்கு பண்ண மனசு வரும், யார் பண்றது அப்படின்னா ருத்ர இத்யப்ருவன், ருத்ரன் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு தேவதைகள்லாம் முடிவு பண்ணா. ஏன்னா ருத்ரோவை குரூரஹா சஹா அஸ்யது இதி, சரி அதால ருத்ரன் தான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னாக்க ருத்ரன் கிட்ட போய் சொன்னான், பண்ணா எனக்கு என்ன கூறி தருவே அப்படின்னு அவர் கேட்டார். சோப்ரவீத்வரம் ரிணை, எனக்கு ஏதாவது நீங்க தரணும். என்னன்னா அகமேவ பசுனா அதிபதி ரசாநீதி, இந்த பசுக்களுக்கெல்லாம் அதிபதி ஆக நான் தான் ஆகணும், பசுபதினு எனக்கு பேர் வரணும் அப்படின்னு. தஸ்மா அத்ருத்ர பசுனா அதிபதி, ஆகினால்தான் ருத்ரனுக்கு பசுபதி அப்படின்னு பேர் வந்துருன்னு வேதம் சொல்றது. இப்போ வரம் கேட்டு பெற்றுண்டவர் பெரியவரா, வரம் கொடுத்தவர் பெரியவரா, வரம் கேட்டு வாழ்ந்தவர் பசுபதி ருத்ரன். இதுலேருந்தே பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ற விதத்தை பார்த்துக்கலாம். அப்படி திருப்புர சம்ஹாரத்துக்கு மேருமலையே வில்லாக வச்சுண்டு இந்த மாதிரி பானத்தை வச்சுட்டு பிரயோகம் பண்ணி திருப்புரசத்தை அழிச்சார். இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டோமேன்னு ஒரு கர்வம் சிவனுக்கு வந்தது. அப்போ பெருமாள் பார்த்தார், என்ன பண்ணார், அந்த கொளுத்தின அம்பு இருக்கு இல்லையோ, அந்த அம்பு அந்த சிவனையும் சேர்த்துண்டு எழுத்துண்டு போய் அந்த சமுத்திரத்தில் தள்ளிடுச்சு. கிழக்கு சமுத்திரத்தில் அம்பு அந்த சமுத்திரத்தில் நனைஞ்சு தான் அது தன்னுடைய கொளுத்துற சக்தியை விட்டுது. அப்போ சிவன் வந்து சமுத்திரத்தில் தத்தளிக்கிற, அவரால் மீண்டு எழுந்து வர முடியல. அப்போ பெருமாளை பிரார்த்திக்கிற, தேவநாதன் நீ தான் காப்பாற்றணும், நான் என்னால் ஒரு காரியமும் பண்ண முடியாது, பண்ண சக்தி இல்லாதவன் நானே, நீ காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கிற. அப்போ பெருமாள் அங்கே சமுத்திரக்கரையில் ஒரு சின்ன குழந்தையாக இருந்து வேணுகானம் பண்ணுற, புல்லாங்குழல் வாசிக்க அந்த அலைகள்லாம் அந்த கானத்தை கேட்டு அப்படியே பெருமாள் கிட்ட பெருமாளை நோக்கி வர அந்த அலைகளோட சிவனும் அடிச்சுட்டு கரைக்கு வந்தார், வந்து கரைக்கு ஏறினர். அதால அந்த ஊருக்கு கரையேற விட்ட குப்பம் அப்படின்னே பேர் இன்னமும் இருக்கு, கரையேற விட்ட குப்பம் அப்படின்னு. அப்படி அங்க பெருமாள் அந்த சிவனை கரையேற ஊற்றுறதுக்காக புல்லாங்குழல் வாசிச்சாரோ இல்லையோ, அந்த வேணுகோபாலன் சன்னதி ராஜகோபாலன் சன்னதினு சொல்லுவா, அது புதுப்பாளையம்ன்ற ஊரில் சமுத்திரத்து பக்கத்திலே இருக்கு, அந்த அங்கே ஒரு சன்னதி. அந்த சன்னதியில் பெருமாள் எழுந்தருளியிருந்து அங்கே பத்துவுலாத்தால் கண்டருளுவர் அந்த ராஜகோபாலனும் இவரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து. அதுக்கு பிற்பாடு சாயங்காலமாக பல்லக்கில் மறுபடியும் உபயநாச்சிமாரோடு எழுந்தருளியிருந்து அங்கேருந்து சன்னிதிக்கு திரும்பி எழுவர். இதுதான் இந்த மாசிமக மகோத்சவத்தினுடைய நடவடிக்கை. இதில் இந்த தேசிகன் மங்களாசாசனம் பண்ண பாசுரத்தை சேவிப்போம், தேசத்தார் இல்லை என்னும் அப்படின்ற பாசுரம். அப்போ அதில் தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயக, தேவநாதனுக்கு ஒப்பான தேஜஸ் யாருக்குமே கிடையாது. என்ன எதனாலே அப்படின்னாக்க, வாசுக்குடல் மாமல்லரால் மணவாழணும் அவர் பெரிய பிராட்டியார் மாமல்லரால் மாமல்லரான அம்புருகத்தில் வசிப்பவர். அம்புருக வாசினின்னே திருநாமம். அவளுடைய குடல் ரொம்ப வாசனையோடு இருக்கும். அவளுடைய ஆலிங்கனத்தினால அந்த பெரிய பிராட்டியாருடைய திருக்குடல் கற்றையின் வாசனை இந்த எம்பெருமானுக்கு திருமேனியில் வருது. இது வந்து இது ஒரு பரதத்த சின்னம். என்ன வேதம் என்ன சொல்லித்து, ஸ்ரத்தயா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு இருக்கு. இங்க ஸ்ரத்தான்ற சப்தம் பிராட்டியை குறிக்கும். ஸ்ரத்தயா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே. அங்க ஸ்வரத்தை பார்த்தா அதேவஹான்னு பதச்சேதம் பண்ணும்படியாக தோணும், ஆனா அங்க பதம் அப்படி கிடையாது. ஸ்ரத்தயா தேவஹா அப்படின்றதுதான் இதுன்றதாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷத்துல சரிச்சிருக்கார். அப்போ ஸ்ரத்தய ஸ்ரத்தா சப்தையான ஸ்ரத்தா சப்த வாச்சையான பெரிய பிராட்டியோரே பெரிய பிராட்டியாரோடே கூட தேவனானவன் தேவத்வத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றதாக அர்த்தம். இந்த இடத்துல இந்த திருத்திக்கு பிராட்டியாரோடே கூடன்னு சொல்லாமல் பிராட்டி யாராலே அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரியும் அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு தேசியம் சாதிக்கிறார். இங்க அது ஆழ்வார் சாதிச்ச விஷயம்தான் இது. பொல்லா தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின்தேவு அப்படின்ற ஆழ்வார் திருமஷி ஆழ்வார். சில பேர் தேவத்தைன்னு பேர் வச்சுட்டு இருப்பா, அவளும் தேவத்தையான்னு உண்மையா கிடையாது. சில பேர் பொல்லா தேவர் அவகிட்ட போனாக அவ மீண்டும் வர முடியாது, நமக்கு நல்ல வழிக்கும் போக முடியாது அப்படி அகப்பட்டுடுவோம். ஏன்னா அவாளே சம்சாரத்தில் அகப்பட்டவா தானே, அவா கிட்ட போனால் நாமும் அதே கத்தி தான் நமக்கும். பொல்லா தேவரை நான் தேரேன் மின் தேவு அப்படின்றார். அதே மாதிரி தேவர் அல்லாரை தேவத்தையே இல்லாதவாழ தேவத்தை நினைச்சுரு ஏமாறவும். பின்ன என்னன்னா திருவில்லா தேவர் சில பேர் அவாளையும் நான் தேவுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா திவு கிரீடாயான்ற தாத்து திவு விஜிகீஷா திவுன்ற தாத்து மேல தேவகான் வந்திருக்கு. திவுன்றதுக்கு 9 அர்த்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுக்கொள்ளோ. அதில் தேவத்வம் அஷ்ணுதேனாக்க ஸ்ரத்தயா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே. பிராட்டியோட கூடுதான் எம்பெருமான் விளையாடுகிறான்ற ஒரு அர்த்தமும் கிடைக்கிறது. இன்புறும் இவ்விளையாட்டுடையான் எம்பெருமான் இந்த லோக சிருஷ்டியாகிற இந்த ஜகத் சிருஷ்டியாகிற விளையாட்டை பிராட்டியோட கூடதான் சேர்ந்து பண்றான். அதுதான் இங்க சொல்ற வாசக்குழல் மாமலரால் மணவாழனார். அப்படிப்பட்டதான பிராட்டியினுடைய ஆலிங்கனத்தினாலே வாசனை நிரம்பியதான திருமேனியை உடையவராக பெருமாள் இருக்கார். அப்போ அப்புறம் வாசித்தொழும் மன்மதனார். மன்மதன் இருக்கானே அவன் இவனுடைய பிள்ளை, இவனும் சாட்சான் மன்மத மன்மதன். மன்மதனே இவனுடைய திவ்ய சௌந்தரியத்துக்கு தோத்து போய் பெருமாளை தொடரான். அப்படிப்பட்டதான திவ்ய சௌந்தரியத்தை உடையவன் அப்படிப்பட்ட எம்பெருமான். நன்மணத்தோப்பில் மாசிக் கடலாடி, மணல் தோப்புன்னு பதம் பிரிப்பா அப்படி இல்லை, நன்மணத்தோப்பு அப்படின்னு தான் பெரியவா சொல்லுவா. மனம் தோப்பு தோப்புன்னா வனம், சௌகந்திக வனம் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம் சௌகந்திக அப்படின்றது தான் மனம் வாசனைன்ற அர்த்தத்தில் சௌகந்திக வனம்ன்ற பதம் மனத்தோப்புன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி சௌகந்திக வனத்தில் மாசி கடலாடி மாசி முகத்தன்னைக்கு தீர்த்தவாரி கண்டருளி மகிழ்ந்து வருவர் அப்படின்றதாக தேசிய மங்களாசாசனம் என்றார். இப்போ பெருமாள் இங்கிருந்து எழுந்துருள்றார், பெரிய பிராட்டியோடு எழுந்துருள்றார். தன்னோட பொண்ணும் மாப்பிளையும் வரதை பார்த்துட்டு சமுத்திரராஜனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு கை அலைகள் தானே, அலைகளை கொண்டு எதிர்கொண்டு அழைக்கிறார். பெருமாள் அங்கே எழுந்துருள்றார். சமுத்திரத்தை பக்கத்துலாம் இங்கே இதில் ஒரு சமுத்திரம், இங்கே ஒரு அழகே உருவிடத்த சமுத்திரமாக பெருமாள் எழுந்தொழி இருக்கார். பிரதிஷ்டே மகோதரேன்ற மாதிரி பெருமாள் எழுந்தொழி இருக்கார். அப்போது அங்கே பெருமாள் அவபிரசம் கண்டுள்ளார். பெருமாளுடைய அவபிரசத்தினாலே பரிசுத்தமான அந்த சமுத்திரத்தில் அடியார்கள்லாம் தாசாலெல்லாம் தீர்த்தமாடுறார். அப்போது இவா சந்தோஷப்படுறா. அடியவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு அடியவருக்கு மீனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. என்ன பெருமாளுடைய குணங்கள்ல அது ஒன்று சொல்லிருக்கோம் இல்லையோ, உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யத்தின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில். அந்த மாதிரி இவாளுடைய சந்தோஷத்தினால தேவநாதனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அப்போ அப்படி மாசி கடலாடி அவ தாசாளுடைய சந்தோஷத்தினாலே தாசசத்தினான தானும் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோடே திரும்பி எழுந்தருள்றார் அப்படின்றத தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அப்போ இதுல சந்தோஷம் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். பெருமாள் உற்சவம் கண்டருள்றதுனால நமக்கெல்லாம் சந்தோஷமா, நம்முடைய சந்தோஷத்தினால பெருமாளுக்கு சந்தோஷமா, ரெண்டும் இருக்கு. ஆனா இதில் விட எதுக்கு அதிகம் ஆதிக்கம் இதில் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தாக்க ஆண்டாள் என்ன சொன்னா, மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னா. இங்க நீராட்டம் அப்படின்னாக்க ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவகிறன்ற மாதிரி எம்பெருமான அனுபவிக்கிறது தான் இங்க நீராட்டம். திருவாமியில் அப்படியே வருதுவர். அப்போ பர்த்தாவனுடைய சாநித்தியத்தால தனக்கு மகிழ்ச்சியை பிரார்த்திச்சா மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்றதாக. ஆனா தேவநாதனுக்கு இந்த இடத்துல மாமலராளான பிராட்டியின் சாநித்தியத்தாலே தேவநாதனுக்கு மகிழ்ச்சி உண்டாகப்பட்டது, மாமலரால் மணவாளனார் அப்படின்னு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதையே நாம் இன்னும் விஸ்தாரமாக பார்த்தாக்க ஸ்திரீ பிராஜம் இத்தரம் ஜகத்து அப்படின்றபடி அடியார்களான நாம் எல்லாருமே ஸ்திரீ பிராஜமான ஸ்திரீக்கள், அதுவும் பதிவிரதாத்தியவசாயம் உடையவர்கள். எம்பெருமானை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்காதவா. அப்படிப்பட்ட நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷத்தை தான் தேவநாதன் தன்னுடைய சந்தோஷமாக நினைச்சு தனக்கு பெரும் பேராக நினைக்கிறான்னு ஏற்படுறது. இதனால இப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காதபடி சந்தோஷம் ஏற்படுறது அங்க அந்த சன்னிவேசத்தில். அவபிரசம் கண்டருளி புதுப்பாளையம் ராஜகோபால சன்னிதியில பத்து விழாத்தெல்லாம் கண்டருளி திரும்பி ஏழ்ற. இப்போ உற்சவத்தினுடைய முக்கியமான கட்டமே இனிமேதான் இருக்கு. என்னன்னா பாசுரத்திலே அதான் சொல்லிருக்கார், மாசி கடல் ஆடுறதுக்கு பெருமாள் ஏழைச்ச சந்தோஷத்தோட போவேருன்னு சொல்லல, திரும்பி வரைச்சதான் மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவர் திரும்பி வரைச்சதான் சொல்றாரு. என்ன இது அப்படின்னாக்க, பொதுவா மாமனாராத்துக்கு போறது தான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்ப அதை காட்டிலும் சந்தோஷம் இங்க திரும்பி வரைச்சு இருக்குன்னா அப்ப என்ன விசேஷம் இங்க இருக்குன்னு பார்க்கணும். என்னன்னா பெருமாள் நினைச்சுக்கிறாராம், நாம் வந்து மாமல்லராளுக்கு மணவாளனாக இருக்கோம், இதுதான் நமக்கு பெறாத பேர், இந்த பேர் நமக்கு கிடைக்காது, அதை அந்த பேரை பெற்றிருக்கோம். ஆனால் இதை காட்டிலும் பெரும்பேர் ஒன்றுக்கு நமக்கு இருக்கு லபிக்கிறது. என்னென்னா எந்த ஸ்திரீக்களும் புக்காத்து விட்டு கொடுக்கவே மாட்டா. அதே மாதிரி பெரிய பிராட்டியும் அதே மாதிரி அந்த சமுத்திரராஜன் கிட்ட போகச்ச அவ்வளோ சந்தோஷமா இருக்கா நம்ம போறத பார்த்து. ஆனா அப்படிப்பட்ட புக்காத்தையே விட்டு கொடுத்துட்டு நமக்காக இருக்கிற ஒருத்தரை குறித்து நாம் பார்க்க போகிறோம்னா இவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். யாரு அப்படின்னா சுவாமி தேசிகன். இங்கவே புக்காத்துல சந்தோஷமாக இருந்தால் கூட பிறந்தாத்த விட்டு கொடுக்காம தான் பேசுவா ஸ்திரீக்கள்லாம். ஆனால் அப்படிப்பட்ட பிறந்தாத்துக்கு இவ தனியாக போனால் இவளுக்கு மரியாதை கிடையாது, பர்த்தாவோடு போனால் தான் மரியாதை இவளுக்கு. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ நாம் வந்து சமுத்திரராஜன் கிட்ட போகச்ச பிராட்டியை வந்து தன்னுடைய பர்த்தாவான பெருமாளோட போயிருக்கா. ஆனால் தேசிக பிராட்டி இருக்கால அப்போது பிறந்தாத்தியே மறந்துட்டு நமக்காக இங்கே திருவேந்திலேயே நீதாதிவாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இந்த பிராட்டிக்கும் அந்த பிராட்டிக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இந்த பிராட்டிக்காக இங்கே தேவனாம்பட்டணத்துக்கு எழுந்துள்ளணும். ஆனால் இந்த பிராட்டினுடைய வாசஸ்தானம் ஒரு ஜலாசயம், ஜடாசயம். ஆனால் அந்த செய்யாழ்படி பிராட்டி அப்படின்னு சம்பிரதாயத்தை சொல்கிறது, அது பெரிய தேசியனுக்கு திருநாமம் அது. அப்போது அந்த தேசிய பிராட்டியுடைய ஜனன பவனம் எப்படி இருக்கப்பட்டது, எப்படிப்பட்டது தெரியுமா? வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா அப்படின்னு தேசிகனாலேயே கொண்டாடப்பட்ட புகழை உடையது. அப்படிப்பட்டான அந்த தன்னுடைய பிறந்தகத்தையே மறந்துட்டு நமக்காகவே இங்கே எழுந்துட்டு இருக்காளே. இந்த பிராட்டிக்காக இங்கே வந்தவோம், அந்த பிராட்டிக்காக நாம் நிச்சயமா அங்கேயே சாநித்தியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிறாராம் பெருமாள். அது மட்டும் இல்லை, இந்த பிராட்டி, இந்த தேசிக பிராட்டி அவதாரம் பண்ணது காஞ்சிபுரி யசிஹி ஜன்மபூமின்னு அங்கே விபவ அவதாரத்தில், விபவ ரூபத்தில், அர்ச்சா ரூபத்தில் அவதாரம் பண்ணது ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாதம் சுக்லபட்ச பஞ்சமி ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஒரு சில்பிராஜன் ஒத்தனுடைய வியாஜமாக இந்த அர்ச்ச அங்கே அவதாரம் பண்ணது. அந்த ஸ்ரீரங்கத்தில் அவதாரம் பண்ண திவ்யார்ச்ச அந்த புறந்தகத்தையும் விட்டுட்டு தன்னுடைய பர்த்தாவான இரு இடமே நமக்கு வாசஸ்தானம்னு இங்கே நமக்காகவே நம்ம உத்தேசிச்சே இங்கே எழுந்தொழியிருக்கிற இடம் இந்த திருவஹிந்திரபுரமாக இல்லையோ, அதால் அங்கங்கே தானே நாம் போகணும் அப்படின்னு பெருமாள் நினச்சிக்கிறாராம். பெரிய விராட்டியார் எப்படியானா உததி பரமவியோம்னோகோ விஸ்மிருத்த மாதிருஷரட்சணம் க்ஷமமிதியா பூஜ ஸ்ரீரங்கதாமணி மோதசேன்னு அருளி செய்தபடி அவருடைய பிறந்தகம் திருப்பார்கடல், வாசஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம், அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளை ரட்சிக்கணுன்றதுக்காகவே இங்கே ஸ்ரீரங்கதாமத்தில் எழுந்துருளிருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷிக்கிறீர்னு பெரிய பிராட்டியரை பார்த்து விண்ணப்பிச்ச மாதிரி இங்கே வந்து தேவநாதனை அனுபவிக்கிறதுக்காகவே அந்த பிறந்தகமான காஞ்சிபுரம் என்ன ஸ்ரீரங்கம் என்ன ரெண்டுத்தையும் விட்டுட்டு நமக்காகவே நம்ம அனுபவிக்கிறதுக்காகவே இந்த பிராட்டி இங்கே எழுந்துருளி இருக்காளே. அப்படி இருக்கச்சு இந்த பிராட்டியை உத்தேசித்து இங்கே சமுத்திரத்துக்கு எழுந்துருளினோம். அந்த பிராட்டி எப்படின்னா சோபத்தே சத்தியவாதி அப்படின்னு சொன்னவளாச்சே. சோபத்தேன்னு நிகழ்காலம், ஸ்துதிபதம் அதிகச்சன் சோபத்தே சத்தியவாதின்னு நம்ம விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்துட்டு இருக்கவாளாச்ச. அதால அவளை பார்க்கணுன்ற எண்ணத்தில் இவருக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாகறதான். அதான் மாஹி கடலாடி மகிழ்ந்து வருவரே, திரும்பி வரச்சத என்ன சந்தோஷம், போகச்ச பக்தாளை பார்த்து சந்தோஷம், பக்தாளுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷம், பெருவிராட்டியாருடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷம். ஆனால் அங்கே ஆன உடனே இந்த சந்தோஷம்லாம் லவலேசமாகும்படியாக பெருமாள் இதை நினச்சுட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தை தான் திரும்பி வரைச்ச பெருமாள் வெளிப்படுத்துறார். அதே மாதிரி அங்கேருந்து எழுந்துருள்றார், நேர கோவிலுக்கு எழுறார். அப்போ தேசிகனை கண்ணார கண்டருள்றார் தேவநாதன். இதில் என்னென்னா, எத்தனையோ பேர் பெருமாளுக்கு தன்னுடைய பொண்ணை கொடுத்துருக்கா, கொடுத்துவா எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணி கொடுத்துருக்கா. பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணார். ஜனக மகாராஜர் பத்ரந்தே அப்படின்னார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு மங்களாசாசனம் பண்ணார். இந்த மாதிரி எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணா, ஆனா இந்த செய்யாழ் படிப்பிராட்டிய பெருமாளுக்கு கொடுக்கிற கொடுக்கச்ச யாருமே மங்களாசாசனம் பண்ணல. அதுக்காக அந்த குறை தீர பிராட்டியே என்ன பண்ணா, சோபதே சத்தவாதி அப்படின்றதாக தன்னுடைய ஸ்திதிய நிகழ்காலத்திலையும், மாசிக்கடலாடி மகிழ்ந்து வருவரே அப்படின்றத எதிர்காலத்திலையும் பவிஷ்யத் காலத்திலையும் குறிப்பிட்டிருக்கார். இதனால என்ன ஏற்படுறதுன்னா, சதா சர்வ காலமும் எந்த காலத்திலையும் தான் இந்த திருவிகேந்திரபுரத்தை நீதாஜிவாசம் பன்னெண்டு தேவநாதனோடே சோபித்து கொண்டிருப்பது சதா சர்வ காலமுமாக இருக்கும்ன்றதையும், இந்த மாசிமக மகோத்சவம் சதா சர்வ காலமும் வருங்காலத்திலும் தொடர்ந்து நடந்து நடக்கும் அப்படின்றதாக மங்களாசாசனம் பண்றாளோ, இந்த பிராட்டிய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தேவநாதன் நினைச்சுட்டு எழுந்துள்ளார். அப்போ தேவநாதன் தன்னுடைய சுரூபத்துக்கு தகுந்த மாதிரி தான் சூடிந்து கொண்ட மாலையும் தேசிகனுக்கு அருளப்பாடுகாக சமர்ப்பிக்கிறார். பதி சம்மானிதா சீதா அப்படின்ற மாதிரி அதனால தேசிகன் பகுமானப்படுத்தப்படுறார். அப்படியாக தேசிகனுடைய சம்பந்தத்தோட பெருமாள் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்திண்டு, இந்த பெரிய பிராட்டியாரோடைய சந்தோஷத்துக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போயிட்டு வரோம், ஆனாலும் அது ஒரு தடவை போயிட்டு வந்தால் அவளுக்கு சந்தோஷம் போகிறோம், ஆனால் இந்த செய்யாழ்படி பிராட்டிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னா எப்பொழுதும் இவளோடையே இருக்கணும், அதுதானே இவள் வேண்டுவது. ஆக அந்த பேர் கிடச்சிடும், இந்த இதுதான் பெறா பேர், அதால் இங்கேயே சன்னதிலேயே எழுந்தருள் இருக்கணும் இவள் அருகாமையிலேயே அப்படின்றதாக பெருமாள் திருவுள்ளம் பற்றி சன்னதி இறங்கி அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். வேதபாராயண கோஷ்டிக்கும் மரியாதை பண்ணி வேதபாராயணத்தை பூர்த்தியாக திருச்சி சாத்துறார். அதோட இந்த மாசி மகோத்சவத்தை பெருமாள் சந்தோஷமாக கண்டருளி, அதுக்கப்புறம் ஏகாந்த திருமணம் கண்டருளி, ராத்திரி திருவாராதனாதிகள் எல்லாம் கண்டருள்றார். இப்படியாக இந்த மாசிமக மகோத்சவம் பிரதி வருஷமும் விசேஷமாக நடக்கிறது. இந்த வருஷமும் நாளைக்கு நடக்க போகிறது. அதே மாதிரி எல்லா வருஷமும் இந்த வெம்பெருமான் இந்த மாதிரி உற்சவம் கண்டருளி நம்மளுக்கும் அந்த சேவையை சாதித்து தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவபிரச ரூபம் யாஜத்தால் நமக்கும் அனுகிரகித்து பெருமாள் இதை நாமளும் மங்களாசாசனம் பண்ணி அனுபவிக்கிறதான ஒரு பாக்கியத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிக்கணுமா பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாஜ வேதாந்த குரவே நமஹா.